ஓடு ஓடு வீட்டுக்குள்ள பாம்பு, ஓடு ஓடு வீட்டுக்குள்ள பாம்பு, ஓடு ஓடு வீட்டுக்குள்ள பாம்பு, ஓடு சொன்னதாரு ஓடு பச்ச சாரு, ஓடு ஓடு வீட்டுக்குள்ள பாம்பு, ஓடு ஓடு வீட்டுக்குள்ள பாம்பு, ஓடு ஓடு வீட்டுக்குள்ள பாம்பு, ஓடு சொன்னதாரு ஓடு பச்ச சாரு. Look around the boom mirror finger to the sky, yeah this is about the time that I think I nearly cry, yeah woke up in the night and I think I saw Drake. கிணத்துல சிக்குது நம்ம பெருச மரத்து மேல வைக்குது சின்னவண்ண மறந்து பழைய சொர நாக்குது. ஓடு ஓடு வீட்டுக்குள்ள பாம்பு, ஓடு ஓடு வீட்டுக்குள்ள பாம்பு, ஓடு ஓடு புதுக்குள்ள கைய விட்டு ஒண்ணும் கடிக்கல, நம்ம பைய புள்ள நல்லவன நடிக்கல, சொன்ன கருத்துல பாதிய முழுங்குற சேதிய குடுக்கல பாம்புக்கு பயத்துல. 000 a pops in the storm talking to the people like a tumble steep urn, say what he can but the snake made a move, now we got to run in the head to the zoo. ஓடு ஓடு வீட்டுக்குள்ள பாம்பு, ஓடு ஓடு வீட்டுக்குள்ள பாம்பு, ஓடு ஓடு வீட்டுக்குள்ள பாம்பு, ஓடு சொன்னதாரு ஓடு வெச்ச சாரு. களத்துல நிக்குது தலை சுத்துது கிணத்துல சிக்குது நம்ம பெருச மரத்து மேல வைக்குது சின்ன பண்ண மறந்து பழைய சுர நக்குது. பைத்தோம் பைத்தோம் அடிக்குமா, பூனை பூனை செருங்குமா, விஸ்கி விஸ்கி அடிக்குதா, எண்ட அப்பன் குழப்புறா. நானும் பல வருஷமா கேட்டே இருக்கேனுங்க, இந்த பாம்பத்துக்குள்ள கையுட்ட கடிச்சிடாதுங்களாக்கு. Oh, man.